ஊர்வலமாகவே போவது யாரப்பா மாப்பிள்ளை போலவே வரும் பிள்ளை யாரப்பா தாழாத சந்தோஷம் கொண்டாடவே மண்ணில் ஆனந்த நெஞ்சங்கள் கூத்தாடுதே இந்த ஊரெங்கும் செம்மாங்கு பண்பாடுதே கணபதி நாதா கஜராஜா கற்பகனிதியே குணசீலா கணபதி நாதா கஜராஜா கற்பகனிதியே குணசீலா ஊர்வலமாகவே போவது யாரப்பா மாப்பிள்ளை போலவே வரும் பிள்ளை யாரப்பா தாழாத சந்தோஷம் கொண்டாடவே மண்ணில் ஆனந்த நெஞ்சங்கள் கூத்தாடுதே இந்த ஊரெங்கும் செம்மாங்கு பண்பாடுதே பாமாலை இசைத்திட நாவார செந்தமிழ் நான் பாடவா உமாலை நறுமணம் பாமாலை இசைத்திட நாவார செந்தமிழ் நான் பாடவா தீராத வினை தீர்க்கும் திருவேணியே திருநீரில் நோய் தீர்க்கும் மாமருந்தே பத்தாத பழம் சேர்க்கும் வழிகாட்டியே எங்கள் வழியோடு துணையாகும் அரசித்தியே கணபதி நாதா கஜராஜா கற்பகனிதியே குணசீலா கணபதி நாதா கஜராஜா கற்பகனிதியே குணசீலா ஊர்வலமாகவே போவது யாரப்பா மாப்பிள்ளை போலவே வரும் பிள்ளை யாரப்பா தாழாத சந்தோஷம் கொண்டாடவே மண்ணில் ஆனந்த நெஞ்சங்கள் கூத்தாடுதே இந்த ஊரெங்கும் செம்மாங்கு பண்பாடுதே நாடெங்கும் நலம் காத்து பாரெங்கும் அருள் சேர்க்கும் குணசீலனே ஊரெங்கும் கொலு நின்று நாடெங்கும் நலம் காத்து பாரெங்கும் அருள் சேர்க்கும் குணசீலனே ஆதாரமாய் வாழும் கஜநாதனே எங்கள் அஞ்ஞானம் தீர்க்கின்ற மெய்ஞானமே அலங்கார ஊர்வலத்தில் எழும் ராஜனே தத்தும் அலையோடு கலந்தாட வரும் தேவனே கணபதி நாதா கஜராஜா கற்பகனிதியே குணசீலா கணபதி நாதா கஜராஜா கற்பகனிதியே குணசீலா ஊர்வலமாகவே போவது யாரப்பா மாப்பிள்ளை போலவே வரும் பிள்ளை யாரப்பா தாழாத சந்தோஷம் கொண்டாடவே மண்ணில் ஆனந்த நெஞ்சங்கள் கூத்தாடுதே இந்த ஊரெங்கும் செம்மாங்கு பண்பாடுதே ஊர்வலமாகவே போவது யாரப்பா மாப்பிள்ளை போலவே வரும் பிள்ளை யாரப்பா தாழாத சந்தோஷம் கொண்டாடவே மண்ணில் ஆனந்த நெஞ்சங்கள் கூத்தாடுதே இந்த ஊரெங்கும் செம்மாங்கு பண்பாடுதே